காலத்தையும் நடத்தும் வேழமுகன் அந்த கைலாய தலைவனுக்கு மூத்த மகன். முக்காலத்தையும் நடத்தும் வேழமுகன் அந்த கைலாய தலைவனுக்கு மூத்த மகன். முகம் ஆருடைய குகனில் அண்ணனவன், முகம் ஆருடைய குகனில் அண்ணனவன், நிதம் ஐங்கரத்தால் அருளும் வள்ளலவன், ஐங்கரத்தால் அருளும் வள்ளலவன். முக்காலத்தையும் நடத்தும் வேழமுகன் அந்த கைலாய தலைவனுக்கு மூத்த மகன். சீர்காழியிலே ஞான சம்பந்த செல்வனுக்காக சிரித்தவன் சிவசிதம்பரம். சிவசிதம்பரம் திருமுறை காட்டிய கணபதியாக இருப்பவன் சீர்காழியிலே ஞான சம்பந்த செல்வனுக்காக சிரித்தவன் சிவசிதம்பரம் திருமுறை காட்டிய கணபதியாக இருப்பவன் மாவடி காஞ்சியில் விகட சக்கர விநாயகராக களிப்பவன். மாவடி காஞ்சியில் விகட சக்கர விநாயகராக களிப்பவன் மதுரையம்பதியில் சித்தி விநாயக மூர்த்தியாகவே ஜொலிப்பவன். காலத்தையும் நடத்தும் வேழமுகன் அந்த கைலாய தலைவனுக்கு மூத்த மகன். பட்டி மலையா எழுந்து உள்ளத்தை ஈர்க்கும் வல்லவன் பெருந்துறை பதியில் வெயிலுகந்த ஸ்ரீ விநாயகர் என்று அருள்பவன். உள்ளையார்பட்டி மலையா எழுந்து உள்ளத்தை ஈர்க்கும் வல்லவன் திருப்பெருந்துறை பதியில் வெயிலுகந்த ஸ்ரீ விநாயகர் என்று அருள்பவன். கள்ளவாரண பிள்ளையாராக திருக்கடவூரில் நடிப்பவன். கள்ளவாரண பிள்ளையாராக திருக்கடவூரில் நடிப்பவன் காசியம்பதியில் தொண்டி விநாயகர் என்றே அருளை கொடுப்பவன். காலத்தையும் முக்காலத்தையும் நடத்தும் வேழமுகன் அந்த கைலாய தலைவனுக்கு மூத்த மகன். முகம் ஆருடைய முகனில் அண்ணனவன், நிதம் ஐங்கரத்தால் அருளும் வள்ளலவன். காலத்தையும் நடத்தும் வேழமுகன் அந்த கைலாய தலைவனுக்கு மூத்த மகன்.